கால மர காக்கா அவ சொல்லு வைக்க ஏங்கும், தேவோட கர மீனு அவ கால கொத்த ஏங்கும். அழகு போதும், ஏன் ஆசையெல்லாம் பேச அவ காதழகு போதும். நான்